ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிப் பிரகாஷாபிராவித்யம் நிகதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையருக்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுதமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையா இரமனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குரியதொரு தாண்டகம் 4-5 6-5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூட்டிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38-2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே பரகால நாயகியாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அழகாக எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதே ஒரு தாரக போஷக போக்கியமாக கொண்டு ஒரு கிளியை பார்த்து நீ திருநாமத்தை சொல்லு என்று எடுத்துச் சொல்ல கிளி இந்த திருநாம பாசுரங்களை எல்லாம் சொல்ல அதை கேட்டு இவர் தம்மை மறந்த நிலையிலே தாமே அந்த திருநாமங்களை பாட்டாக பாடி வீணா கானத்தோடு கூட அதை பாட்டாக பாடி ஆனந்தித்து இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்தோம். திருநெடுந்தாண்டகத்திலே 15வது ஸ்லோகம் பாசுரம் வரைக்கும் பார்த்தோம். அங்கே தாயார் பாசுரங்கள், அதுல மெல் விரல்கள் சிவ பெய்த தடவியா அங்கே மென் கிளி போல் மிக மிழற்றும் என் பேதையே அப்படின்னு தாயார் சொல்லும்படியாக கிளியை காட்டிலும் மென்மையாக அழகாக இவள் திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு தாயாரே அனுபவிக்கும்படியா இருந்தது. தாயாருக்கும் ஒரு ஆஸ்வாசம் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கணும். பெண்ணை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆனா இவள் அழகாக பாடுவதை எல்லாம் பார்த்தா அப்ப கொஞ்சம் ஆஸ்வாசம் பிறக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்பொழுது வீணையை கையில் எடுத்துக்கொண்டு எம்பெருமானுடைய அழகான திருநாமத்தை எல்லாம் அதில் கோர்த்து வைத்து ஓ அல்லியம்பு மலர்பொய்கை பழனவேலி அணியெழுந்தோர் நின்று கொண்ட அம்மான் அப்படின்னு சொல்லுயர்ந்த நெடுவீணை அந்த வீணையை வைத்துக் கொண்டு பாடினால் அடுத்த க்ஷணம் என்ன ஆகணும் கேட்டானா இவளுடைய பேச்சுக்கு மயங்கி இவளுடைய வீணை கானத்துக்காக மயங்கி கண்ணன் உடனே அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் வரணும். இப்படி ஆனால் கண்ணனுடைய வேணு கானத்துக்கு மயங்கி ஆயர் திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே யமுனா நதி கரைக்கு போய் சேர்ந்தார்களாம். அந்த மாதிரி கண்ணனையே மயக்கும்படியான வீணா கானம் இவளுக்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு குரல் வளம் அப்படிங்கறது இவளுக்கு உண்டு. சொல்லுவதோ அவனுடைய அற்புதமான எம்பெருமானுடைய திருநாமங்கள். அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டார்னா இவளுக்காக அவன் ஓடி வரணும், எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படியே வரணும். ஆனால் அது வரலையாம். அவள் அப்படியே கண்ணை மூடிந்து பாடிக்கொண்டிருக்கிறாள். நடுவு நடுவிலே புன்னகை தோன்ற பாடிக்கொண்டிருக்கிறாள். பாட்டு முடிந்து அப்படி கண்ணை திறந்து பார்த்தா பழைய நிலையிலே இருக்காள். தன்னை மறந்து கண்ணனோடு இருந்த நிலையிலே அவள் மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டு பாடின பாட்டெல்லாம் முடிஞ்சு போய் நின்று கண்ணு முழிச்சு பார்த்தானா எதிர்க்க பழைய நிலையிலே இருக்காள். இப்படி ஆனா நம்மாழ்வாரை பத்தி சொல்லுவோம். நம்மாழ்வார் திருவாரூர்ல அப்படியே எம்பெருமானை ஆச்சரியமா அனுபவிப்பார் தியானத்துல. அப்படியே பாட்டெல்லாம் வரும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தானா மறுபடியும் இந்த சம்சாரத்துல தானே இருக்கும்னு வரும். அப்ப ஆர்த்தியோட துக்கத்தோடு கூட மறுபடியும் பாட்டை ஆரம்பிப்பார். எம்பெருமானோட சம்ஸ்லேஷம், அதாவது மானச சம்ஸ்லேஷம், மனசுனாலே எம்பெருமானோட சேர்ந்து இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப அழகான பாட்டெல்லாம் வரும். அப்படி கண்ணை திறந்து சம்சாரத்துல இருந்தார்னா துக்கத்தோடு இவர் பாடுற பாட்டெல்லாம் அந்த திருவாய்மொழியிலே வந்து சேரும். அந்த மாதிரியாக இப்போ இவள் வார்த்தை சொன்ன இடத்திலே அவனும் கூட வந்து வார்த்தை சொல்லணும். இவள் வீணாகானம் பண்ண இடத்திலே அவனும் கூட இருந்து வேணுகானம் பண்ணி கொண்டே வரவேணும் அப்படின்னு இவள் எதிர்பார்க்கிறாள். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் வராதபடினால அப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே மறுபடியும் தான் பழைய மாதிரி தான் இருக்கும், கண்ணனை விட்டு பிரிந்து இருக்கும், இங்கே இத்தனை பேர் நடுவுல தான் இருக்கும் அப்படிங்கறத பார்த்த உடனே தன் நிலை குலைந்து அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தானும் வீணையுமாய் விட்டது, ஒட்டும் வீணை கையில போட்டுட்டா. தன்னையும் மறுபடியும் நொந்து கொண்டாள். இது என்ன ஒரு ஜென்மம், இது என்ன ஒரு வாழ்க்கை, இது என்ன ஒரு பாட்டு, இது என்ன ஒரு வீணை, இதெல்லாம் எதுக்காக இருக்கு? அதனால மறுபடியும் பழைய ரீதியிலேயே கூப்பிடத் தொடங்கினாள். இப்படி ஆனால் கண்ணனை பிரிந்து நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் தோறும் நெடுதுயர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயில் அமர்ந்த நம்பி என்றும் பம்பார் பூம் வயலாலே வைந்தா என்றும் அப்படின்னு முன்னாடி எல்லாம் நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் சோறும் நிலை இருந்தாலும் அந்த நிலைக்கே திரும்பி வர வேண்டியதாக ஆயிடுத்து. போன பாட்டுல பார்த்தான்னா தூம் உருவல் நகை இறையே தோன்றனக்கு மென்கிளி போல் மிக மிழற்றும் நல்ல சிரிப்பான ஒரு முகம் போய் இப்போ மறுபடியும் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய முகம் ஆயிடுச்சு. கண்ணுல ஜலஞ்சலமாக கொட்டுகிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் பழைய ரீதியிலே தான் இருந்த நிலையிலே இப்பொழுது பாட ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டிலே. அதனால்தான் துணை முலைமேல் துளி சோர சோர்கின்றாளே அப்படின்னு இந்த பாட்டில வரப்போறது. சீதா பிராட்டியனுடைய நிலைதான் போன பாசுரத்திலே நாம பார்த்தோம். பர்த்தார்மிவ சம்பிராத்தா ஜானகி முதிதா பவத்து அப்படின்னு திருவடியானவர் அந்த அங்குலியகத்தை மோதிரத்தை கொடுத்த உடனேயே பர்த்தாவே கையில் கிடைத்த மாதிரியாக நினைத்து அவள் ஜானகி முதிதா பவதன் ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தோட இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த ஆனந்தம் எத்தனை நாளி செல்லும்? ஞானி இருந்தது. அதுக்கப்புறம் சீதா பிராட்டி பார்த்தான்னா ராட்சசிகள் நடுவுல உட்காந்துருக்கார், அசோக வனத்துல இருக்கார். இப்படிதான் இருக்க பர்த்தாவோட கூட இல்லையே அப்படின்னா அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவருக்கு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் என்ன நடுவுல கொஞ்ச நாள் எம்பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, இது என்ன? ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை ஆண்டாள் சுடி கொடுத்த நாச்சியாருக்கு கண்ணன் கனா சொப்பனம் கொடுத்தான். அந்த சொப்பனத்திலே முழு விவாகமே ஆயிருக்கு. விவாக பிரக்கிரியை மொத்தமும் ஒண்ணு தவறாமல் ஆண்டாளுக்கும் சுடி கொடுத்த நாச்சியாருக்கும் கண்ணனுக்குமாக வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் ஊர்கோலம். அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் ஆனை மேல ஊர்கோலம் போற வரை கல்யாணத்துல மொத்தமும் நடந்திருக்கு. ஆனால் அது ஒரு சொப்னம் தானே. அதுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் நாச்சியாரானவர் கண்ணனை பிரிந்த நிலையிலே தானே இருக்கார். அந்த மாதிரி நடுவுல எம்பெருமான் பண்ற ஏதோ அனுகிரகம் போல இருக்குது. அந்த மாதிரி நடுவுல எம்பெருமான் ஏதோ இந்த மாதிரி கண்ணன் கொடுக்க அந்த நிலையிலே தன்னை மறந்து இருந்தவள் இப்ப மறுபடியும் பழைய ரீதியில அவள் பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு இப்ப ஆரம்பம். கன்றுமேத்து இனிதுகந்த காலாய் என்றும் கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்றும் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் வட திருவேங்கடம் மேயமைந்தா என்றும் வெண் ரசுடர் குலங்களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையோர் நின்றாய் என்றும் துன்று குடல் கருநிறத்தன் துணையே என்றும் துணைமலை மேல் துடிசோரச் சோறுகின்றாளே. மறுபடியும் சோறுகின்றாள், கட்டப்பட்டுக் கொண்டிருக்காள், தளர்ந்து போய் கொண்டிருக்கிறாள். ஆனந்தத்திலே இருந்தவள் ஆனந்தத்தை விட்டு துணை முலை மேல் துளி சோர, தன்னுடைய மார்பின் மேலே கண்ணீர் பெருக அப்படியே அவள் தளர்ந்து போய் நிற்கிறாள். கண்ணனை பிரிந்த வருத்தத்திலே பாட்டு பாட்டு கொண்டு இருக்கிறார். என்ன பாடினார்னா, கன்றுமேய்த்து இனி துகந்த காலாய் என்றும், கிருஷ்ணாவதாரம் மாடு மேய்த்த வைபவம் மிகவும் பிரசித்தம். மாடு மேய்ப்பதை காற்றும் கன்றுகள் மேய்ப்பது மிகவும் பிடிக்குமா. கன்று மேய்த்து அதிலே ரொம்பவும் சந்தோஷப்பட்டவள். கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் செய்த லீலைகள் எத்தனையோ இருக்கொள்ளியோ, அந்த லீலையில கிருஷ்ணாவதார லீலையில உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டா ஒத்த ஒத்த ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம். ஆனா கிருஷ்ணனை கூட்டு கேட்டு கிருஷ்ணா கிருஷ்ணாவதார லீலையில நீ பண்ண லீலையில உனக்கு எது பிடிக்கும்னா கன்று மேய்த்து இனிது உகந்தான் அப்படின்னு, அந்த கண்ணுக்குட்டி மேய்த்ததுதான் ஆனந்தமா இருக்கு அப்படின்னு, அதுதான் அவனுக்கு பிடிக்குமா. கோபாலனாக இருந்து கன்றுக்குட்டி எல்லாம் மேய்த்தது ரொம்ப பிடிக்குமா. அப்படி ஒரு காளாய், அதே சமயம் இவனே ஒரு காளையாக இருக்கிறான், அதான் இளமையோட இருக்கான் அர்த்தம். கன்றுமேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கடிப்பொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்றும், அப்படியே அந்த கிருஷ்ணாவதார வைபவத்தோட அர்ச்சாவதாரத்துல திருக்கண்ணபுரம்னு கண்ணன் இருந்த கஷேத்திரம் அது. கிருஷ்ணக்ஷேத்திரங்கள், கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ணக்ஷேத்திரங்கள், அதுல முக்கியமான கஷேத்திரம் திருக்கண்ணபுரம். கடிப்பொழில் சூழ் பிருந்தாவனத்துல எப்படி ஆனந்தமாக நிறைய உத்தியானங்கள்லாம் சேர்ந்திருக்கோ, அதுக்கு எந்த குறவும் இல்லாமல் வாசனையோடு இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய என் கனியே அப்படின்னு சொல்லுகிறாள் இவள். எனக்கு பரமபோக்கியமாக திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தருளி இருப்பவனே. அன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும், மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்துல ஆச்சரியமாக கூத்தாடினவன், குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல என் கோவே அப்படின்னு சொல்லும்படியாக, மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும். மன்று அப்படின்னா நிறைய ஜனங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய இடம். அந்த அந்த இடத்திலே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் எல்லாம் அமர, அவர்கள் எல்லாரும் கூட இருந்து கூத்தாடும்படியாக, மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும். கண்ணன் கூத்தாடினால் அவனோடு அவனோடு சேர்ந்து இவர்கள் எல்லாருமே அதே அனுகாரம் பண்ணுகிறார்களாம். கண்ணன் போனப்புறம் அந்த வாசனையோடு கூட அந்த நினைவோடு கூட அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்களாம். அதனால அப்படி இருக்கக்கூடிய இடத்திலே மன்று அமரும்படியாக கூத்தாடி மகிழ்ந்தா என்றும், எல்லாருக்கும் தெரியும்படியாக பிரத்யட்சமாக குடங்கள் எடுத்து குடமாடு கூத்தனாக இருந்தவன் அதிலே சந்தோஷப்பட்டவன் மகிழ்ந்தாய் அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் திருவேங்கடம், வட திருவேங்கடம் மேயமைந்தாய் என்றும், திவ்யதேசத்திலே அர்ச்சாவதாரத்திலே வரும்போது நம்ம வடதிசைக்கு எல்லையாக இருக்கக்கூடிய திருவேங்கடம், வட திவ்யதேசம் தென்னாட்டு திவ்யதேசம் பார்த்தா நடுவுல திருவேங்கடம் தான் எல்லையா இருக்கு. அந்த வட திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய மைந்தா அப்படின்னா ஆச்சரியமான திவ்ய திருமேனி உடையவனே என்று சொல்லுகிறாள். வென்று அசுரர் குலங்களைந்த வேந்தே என்றும், மறுபடியும் அசுரர்களை எல்லாம் வென்று அவருடைய குலத்தை மொத்தமாக ஒழித்த ராமாவதார வைபவம், ராஜகுமாரனாக இருந்தவனே எம்பெருமானே அப்படின்னார். விதிப்பொழில் சூழ் திருநறையூர் நின்றா என்றும், நல்ல தோட்டங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருநறையூரிலே ராமாவதார வைபவத்தோடு கூட அப்படியே திருநறையூரிலே வந்து சேர்ந்த எம்பெருமானே என்றா, திருநறையூர்ல அது திருநறையூர், பிராட்டியை சேர்ந்த ஊர் அது. அதனாலே அந்த ராமாவதாரத்திலே பிராட்டிக்காக தன்னை எழுதி கொடுத்தவன் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரம் மாதிரி இல்லையே, கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற பெண்களை எல்லாம் படாதபாடு படுத்தினவன், ராமாவதாரத்துல ஒரு பெண்ணுக்காக தான் படாதபாடு பட்டவன். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த பிராட்டிக்காக தன்னை எழுதி கொடுத்தவனா அவன். அதே மாதிரியான திவ்ய தேசம் திருநறையூர் திவ்ய தேசம், அங்கே பிராட்டிக்காகத்தானே எம்பெருமான் நம்பி நித்தியவாசம் பண்ணுகிறான் அப்படின்னு இன்னைக்கும் நாம் சேவிக்கிறோம் அப்படின்னு. திருவிரிபொழிச்சோர் திருநறையோர் நின்றாய் என்றும், துன்று குடல் கருநிறத்து என் துணியே என்றும், என் துணையே அடர்ந்த திருக்குடல் கற்றைகளை உடையவனும் கருநிறத்து கருத்த திருவேனையும் உடையவனாக, என் துணையே எனக்கு துணையாக இருப்பவனே, எனக்கு ரக்ஷகனாக இருப்பவனேன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று எனக்கு துணையாக இருப்பவனே அப்படின்னா துணைவனாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம், நாயகனாக இருப்பவனே என்று அர்த்தம். இப்படி எம்பெருமானுடைய திவ்யமான திருமையினை எடுத்து சொல்லுகிறாள். துன்றுகுழல் கருநிறத்து என் துணையே என்றும் துணை முலைமேல் துளிசோர சோறுகின்றாளே. ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கக்கூடிய திருமார்பின் மேலே கண்ணீர் எல்லாம் பாயும்படியாக எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு சோறுகின்றாள், தளர்கின்றாள் என்ற அர்த்தம். கிளி இல்லை, வீணை இல்லை. கடந்த மூணு பாசுரத்துல ஆச்சரியமாக கிளியோடு கூட வீணையோடு கூட மென் கிளி போல் மிக மிழற்றும்னா இருந்த நிலை போய் மறுபடியும் ஒற்றைக்காக ஆக தனிப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டு துக்கத்திலே கிருஷ்ணாவதார நாமங்களையே சொல்லி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் மேல இன்னும் மேற்கொண்டு வரக்கூடிய பாசுரங்கள் எல்லாமும் இதே மாதிரியாக தாயார் சொல்லக்கூடிய பாசுரம். அதுவும் நரியூரும் பாடுவாள் நுகர்கின்றாலே திருநறையூர் திவ்யதேசங்கள்லாம் வரப்போகுது. இப்போது கன்றுமேத்து இனிதுகந்த காளா என்றும் அப்படி எம்பெருமானை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள். இப்ப இந்த பாட்டுல புதுசாக எம்பெருமான் தானே ரக்ஷகன், அவன் ரக்ஷகனான அவன் இவளை ரட்சிப்பதற்கு வந்திருக்கணும் இத்தனை, ஆனா வரலையே அப்படின்னு நினைத்து பார்த்தாள். இவன் ரக்ஷகனா அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதில் ஒரு சந்தேகமும் இல்லை, இவனளவு ரக்ஷகன் யாருமே கிடையாது அப்படின்னு அந்த ரக்ஷண வைபவத்தை சொல்வதற்காக முதல்ல ஆரம்பம். கன்று மேய்த்து இனிதுகந்த, ஏதோ காப்பாற்றுகிறார் அப்படின்னா லோகத்துல எத்தனையோ ராஜாக்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் காப்பாத்துகிறார், காப்பாத்துகிறார் ஜனங்களை எல்லாம் காப்பாத்துகிறார் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். யாராவது கூட வந்து மாடு ஓட்டுற மாதிரி ஓட்டி காப்பாத்திருக்காளா இல்லையே, அவ அங்கிருந்தா அங்கிருந்து ஒரு ஆர்டர் போடுவா, அந்த ஆர்டர் பாஸ் ஆகி வரும், அதுக்கான ஜனங்கள் யார் இருக்காளோ அவா கிட்ட போகும், அவா போய் என்ன செய்யணுமோ அது செய்வா, அப்படிதான் இருக்கும். ஆனால் நான் ரக்ஷணம் எப்படி பண்றேன் அப்படின்னா நான் இன்னொருத்தர் மூலமாக நான் ரக்ஷணம் பண்ணுவதில்லை, நான் நானாக வந்து ரக்ஷணம் பண்ணுகிறேன், நேராக வந்து ரக்ஷணம் பண்ணுகிறேன் காண்பிக்கிறது தான் கண்ணன். கண்ணனாலே ரக்ஷகன் அப்படின்னு இருப்போம். அப்படின்னா மாடு மேய்ப்பதற்காக கண்ணன் வந்து வேற அரச குலத்திலே பிறந்தாலும் அங்கிருந்து ஆயிரப்பாடியில மாடு மேய்க்குவதற்கு என்னென்ன மானியங்கள் உண்டோ எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன் அப்படின்னா இல்ல, தானே வந்து மாடு மேய்க்கிறான். பாண்டவர்களை யுத்தத்தில் ரட்சிக்கணும் அப்படின்னா எங்க ஒரு மூலையில இருந்து சங்கல்பத்தினாலே ரட்சிக்கிறான் அப்படி இல்ல, அந்த யுத்தத்திலேயே அவனே போய் சாரதியாக நின்று அவன் ரட்சிக்கிறான். இப்படி எந்தெந்த இடத்துல பாண்டவர்களை ரட்சிப்பதோ எல்லா இடத்துல, திரௌபதிக்கு ரட்சிக்கணும் அப்படின்னா அவளுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவன் ரட்சிக்கிறான். ரட்சிக்கும் போது எம்பெருமான் இன்னொருத்தரை காட்டும், இன்னொருத்தரை இடையிட்டு ரட்சிப்பதை காட்டிலும் தானே ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணாவதாரத்துல வைபவமா. பொதுவாக எம்பெருமான் சர்வ ரட்சகன், நம்ம எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இப்பொழுதும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான், நேரம் வந்து ரட்சிக்கிறானா இல்ல பின்ன என்ன கேட்டான்னா மறைமுகமாக நின்றுதான் ரட்சிக்கிறான், பல விதங்கள்ல நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பாருங்க, ஒத்து ஒத்தரையும் நேர சாட்சாத்தா முன்னாடி வந்து நின்று எப்படி எப்படி காப்பாத்தமோ அப்படியெல்லாம், எத்தனை பாண்டவர்களுக்கு என்னென்ன ஆபத்து வந்த போதெல்லாம் அவர்களை எப்படி எல்லாம் காப்பாத்தினான், கோவர்தனகிரியை எடுத்து காப்பாத்தினான். நேரம் வேணா இங்கிருந்து நேர கண்ணன் கிளம்பி போய் இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனோட சண்டை போட்டு இவளை காப்பாத்தி மழை வராமலாம் காப்பாத்தலாம் அப்படின்னா இல்ல, உங்களையும் நான் நேரடியாக ரட்சிக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் தான் ஆதி காலத்திலேயே முதல்லயே ஆரம்பம் கன்று மேய்த்தேன், பிறக்கும் போதே பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனே மாடி மேய்ப்பதற்காகவே தான் வந்த மாதிரி தான் ரக்ஷகன் அப்படிங்கறத காமிக்கிற மாதிரியாக அங்கே வந்திருக்கிறான் எம்பெருமான். கன்று மேய்த்து இனிதுகந்த அதுலயும் பசுமாடுகள் மேய்ப்பது, பசுமாடு காளை மாடு எருது மாடு ஆடு எல்லாம் உண்டு, ஆயிர குலத்துல பல இதத்தை மேய்க்கணும். அதுல எல்லாத்த காட்டிலும் கண்ணனுக்கு பிடித்தது என்ன அப்படின்னு கேட்டா கன்று, கன்று மேய்த்தல் அப்படின்னு. பசுமாடு மேய்க்கிறத காட்டிலும் கன்று மேய்த்தல் அப்படிங்கறது ரொம்ப பிடிச்சிருக்கான். என்ன அப்படின்னு கேட்டான்னா எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடியது இல்லையா கன்றுகள்லாம், பசுமாடுகளாவது கிருஷ்ணனை பத்தி ஓரளவு தெரியும், அவன்கிட்டயே வந்து நின்று இருக்கும். கண்டுகள் அப்பதான் வந்து பிறந்த கண்ணு, அதுக்கெல்லாம் கண்ணனை பத்தி கூட தெரியாது, அப்படியே நின்று இருக்கும். அப்ப அதையெல்லாம் கூட அதை எடுத்துதான் தான் ரட்சிக்கணும். ஏன்னா ஆக்கிஞ்சன்யம் நிறைய இருக்கும் இல்லையா, பசுமாடுகளை காட்டிலும் ஆக்கிஞ்சு பசுமாடுகளுக்கு கண்ணனை நம்பி இருக்கும், கண்டுகளுக்கு யாரும் நம்பணும் கூட தெரியாது. அப்படி ஆகிஞ்சன்யம் வேற வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கண்டுகளை எல்லாம் ரட்சிப்பது கண்ணனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நித்திய சூரிகளை ரட்சிப்பது, நித்திய சூரிகளை ரட்சித்தவன் ஸ்ரீ வைகுண்டத்திலே, கனக சனந்தாதிகளை ரட்சித்தவன் திருப்பார் கடலிலே, அப்புறம் மகரிஷிகளை எல்லாம் ரட்சித்தவன் ஸ்ரீராமாவதாரத்திலே, அப்புறம் ஆயர் குலத்திலே இருக்கக்கூடிய ஆயர்களை எல்லாம் ரட்சித்தவன் கிருஷ்ணாவதாரத்திலே, மாடி வைக்கும் போது பசுமாடுகளை எல்லாம் ரட்சித்தவன் கிருஷ்ணாவதாரத்திலே, எல்லாத்துக்கும் மேல புல்லு மேய கூட தெரியாம இருக்கக்கூடிய கன்றுகளை எல்லாம் ரட்சித்தவன் அப்படின்னு அறிவு கேட்டுக்கு மேல் எல்லையான கன்றுகளை மேய்த்த அப்படின்னு சாதிக்கிறவங்க அறிவில்லாததுக்கு மேல் இல்லையா. அறிவு இல்லைங்கிறதுக்கு முக்கியமான உதாரணம் கண்ணுக்குட்டி தான். கண்ணுக்குட்டி அளவு ஒண்ணுமே தெரியாம இருக்கக்கூடியவர்களை எம்பெருமான் ரட்சித்துக் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட ரட்சகனான உன்னை விட்டு விட்டு நான் எப்படி ஆறி இருப்பேன், நீ ரட்சிக்க வர வேண்டாமா. கன்று மேய்த்து இனிது உகந்த காலா என்றும் அதிலே இனிது உகந்தவன். ஏன்னா எம்பெருமானுடைய ரட்சகத்துவம் அப்படிங்கிறது கன்று மேய்த்த அப்புறம்தான் எல்லாருக்கும் நன்னா புரிஞ்சது. இவன் இப்படி எல்லாம் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும்படியா இருந்தபடினால எம்பெருமானுக்கே இது பிடிச்சிருக்கான். இத்தனால சிவை குண்டத்துல நித்திய சூரியனை ரட்சிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கோமே, இப்பதான் வந்து இவனுடைய ரட்சகத்துவம் எல்லாருக்கும் புரிந்தது. அதனால திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உகத்தின்னு ஆழ்வார் சொல்ற பெரியாழ்வார், சீவை குண்ட லோகத்துல நித்திய சூரியனை மேய்ப்பதை விட இங்கே பசுமாடுகளையும் கன்றுகளையும் மேய்ப்பது பகவானுக்கு மிகவும் பிடித்து இருக்கும் அப்படின்னு. அதனால பசுமாடுகளுக்கு முதலே சொன்ன பசுமாடுகளுக்கு தெரியும் கண்ணன் காப்பாத்துவான் அப்படின்னு, ஆனா கண்ணுக்குட்டிக்கு அதுவும் தெரியாது. அப்படி இருக்கிற கண்ணுக்குட்டிகளும் கூட காப்பாத்தி கொண்டிருக்கிறான். கன்று மேய்த்து இனிதுகந்த காளா என்றும் மிகவும் உகந்தவன் அப்படின்னு அர்த்தம். காளாய் கன்றுகளை மேய்க்கும் போது ஒரு காளையாவே இருப்பான். குழந்தைகளை காப்பாத்தணும்னா குழந்தைகளை நம்ம கவனிச்சுக்கணும் வச்சுக்கோங்க, அம்மா அப்பாவே இருக்கணும். அம்மா அப்பா கவனிச்சுக்கிற மாதிரி ஆகாது இல்லையா. அந்த மாதிரி இவன் வந்து ஒரு மனுஷனா இருந்து கண்டுகளை காப்பாத்தல, ஒரு காளையாக இருந்து கொண்டு கண்டுகளை காப்பாத்துகிறான். என்னன்னா இட்டீர் பட்டி மேய்ந்தோர் காரேறு வளதேவர்கோர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கொண்டோமே. அதாவது பசுக்கள் தீர்த்தம் சாப்பிடணும்னா அப்பதான் அவனும் போய் தீர்த்தம் சாப்பிடுவான். அந்த மாதிரி பசுக்களோடவே கூடவே இருந்து பசுக்களை எல்லாம் நீர் காட்டி அதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் அந்த ஜாத்தியை சேர்ந்தா மாதிரி தானும் ஆயிடுவான். மனுஷ ஜாத்திய மாதிரி இல்ல, மாடு ஜாத்து மாதிரியா தன்னை ஆக்கி கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காளாய் அப்படின்னா ரொம்ப மிடுக்கை உடையவனே, காளையாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்துல நாயக்கு இங்க சொல்றார். ஏன்னா பசுமானுகளை ரட்சிக்கும் போது காளையாவே ஆயிடுவான் மட்டும் இல்ல, என்னை ரட்சிக்கும் போது மிடுக்கோட ஒரு ஆண் காளையாக இருக்கக்கூடியவன் தான் பெண்ணாக இருக்கிறபடினாலே தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ, ஒரு ஆண் காளையாக இருக்கக்கூடியவன். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் சொல்லும் போது, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பதிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓரு காளை புகுத கனா கண்டேன் தோழினா. ஆண்டாளுடைய கனால கண்ணன் வந்து கைப்பிடிக்க வரும்பொழுது முன்னாள் ஜான்வாசத்துல ஒரு காளையா வரானாம். புருஷ ரிஷபா அப்படின்னா ஒரு சம்ஸ்கிருத்துல புருஷர்களுக்கே காளை போர் ஏறு அப்படி எல்லாம் சொல்றா இல்லையா. அந்த மாதிரி இருந்தாதானே நாயகைகளுக்கு இஷ்டம். அதனால என் விஷயத்திலும் காளையாக இருக்கிறான், கன்றுகள் விஷயத்திலையும் காளையாக இருக்கான். கன்று மேய்த்து இனிதுகந்த காளா என்றும், இந்த காளையானது கன்று மேய்த்து மேய்த்து வளர்ந்த காளையா. காளைனா நல்லா புஷ்டியா இருக்கும் இல்லையா, திருடமாக புஷ்டியாக இருக்கும். எப்படின்னா கன்று மேய்த்தே வளர்ந்து மேய்த்து மேய்த்து புஷ்டியா இருக்கான். அதாவது குழந்தைகள் நன்னா அம்மா அப்பா நல்லா இருப்பான் எப்பவுமே. அது மாதிரி கன்றெல்லாம் நல்லா வளர்ந்ததுன்னா காளைக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அழகா சொல்ற பெரியவாச்சான் பிள்ளை, மனுஷாலாம் நல்லா வளர்றானா என்ன அர்த்தம், நிறைய ஆகார சாட்டா வளர்ந்துருவான் இல்லையா. இல்ல நமக்கெல்லாம் அதுதானே, மனுஷர்கள் வளர்வது அன்னவய ஆகாரத்தினாலே. ஏன்னு கேட்டா நமக்கு அதுதான், நமக்கு பிறக்கிறதுல இருந்து இந்த பிறந்த குழந்தை, இந்த குழந்தையெல்லாம் பாருங்க ஏதோ ஆகாரம் சாப்பிட்றதுக்கு தான் தான் பிறந்தது அப்படின்னு தான் இருக்கும் எல்லாமே. நம்ம எல்லாமே கூட கிட்டத்தட்ட அப்படிதான், நம்ம பிறந்ததே சாப்பிடுவதற்காக தான் அப்படின்னு தோணும். சாப்பிடலன்னா ஐயோ சாப்பிடலையே அப்படின்னு, 8 மணியாச்சு இன்னும் சாப்பிடலையே அப்படின்னு தோணும். சாப்பிட்றதுக்காகவே நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி சம்சயம் இருக்கு. ஒருவேளை இதுக்காக தான் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோமா, அதுல சந்தேகம் இல்லை. எப்பவுமே போக போகம் போக்கிய வஸ்துவை அதாவது ஆகாரம் முதலானதை சாப்பிட்றதுக்காக தான் இந்த சேத்தனுடைய சிருஷ்டியே அப்படின்னா சிருஷ்டி தத்துவமே அதுதான். அதனால தான் குழந்தைன்னா ஏதோ குழந்தைக்கு சாப்பாடு தவிர வேற தெரியாது இல்லையா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவும் குழந்தைக்கு தெரியாது. அது தெரிஞ்சு சாப்பாடு ஒண்ணு தூக்கம் ஒண்ணு, இது ரெண்டு தவிர வேற தெரியாது. சாப்பிட்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு தான் அந்த குழந்தை நினைச்சுங்க. அப்புறம் தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், அன்பு பாசங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், எல்லாம் மேலதானே. அந்த மாதிரி மனுஷர்கள்லாம் வளருவது, மனுஷ மிருகங்கள்லாம் வளருவது ஆகாரத்தாலே வளர்றா, எம்பெருமான் வளர்வது ரக்ஷணத்தாலே வளர்றான். அவனுக்கு அவனுக்கு ஆகாரம் ரக்ஷணம் எல்லாத்தையும் எத்தனை பேரை ரட்சிக்கிறானோ ரட்சிக்கிறானோ அத்தனை ரக்ஷம் பண்ண பண்ண பண்ண அவன் ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருப்பான். இப்போ கன்று மேய்த்து இனி துகந்த கடைசியில காளாய் ஆயிட்டான். கண்டுகளையெல்லாம் நன்னா மேய்த்து மேய்த்து மேய்த்து ரக்ஷணம் பண்ணவே அவன் காளையாக ஆகிவிட்டான் அப்படின்னு. ரக்ஷண தர்மம் அவன் வளருவதற்கு ஹேது, ஆகார தர்மம் நாம வளருவதற்கு ஹேது அப்படின்னா. கடிபொழில் சோல் கணபுரத்தன் கனியே என்றும் நிறைய பார்த்தோம். திருவங்கையாழ்வார் ஒவ்வொரு வரிலையும் அர்ச்சாவதாரத்தை சொல்ல, இப்போ அதே அர்ச்சாவதாரம் அதே திருக்கண்ணன் இருந்திருக்கக்கூடிய இடம் திருக்கண்ணபுரம் அப்படின்னு. இப்படி தான் ரட்சிப்பேன் அப்படிங்கிறத கிருஷ்ணாவதாரத்துல காமிச்சவன், நான் அதே மாதிரி உங்களையும் ரட்சிப்பேன் நமக்கும் காண்பிப்பதற்காக கிருஷ்ணன் அர்ச்சையிலே அவதாரம் பண்ண இடம் திருக்கண்ணபுரம். அங்கே கன்று மேய்த்து பசுபாடுகள் எல்லாம் மேய்த்த மாதிரி இங்கே நம்மளையும் மேய்த்து ரட்சிப்பதற்காக இவன் வந்த இடம் அப்படின்னு. கடிப்பொழியில் சோழ கணபுரத்தன் கனியே என்றும், அப்ப அதே மாதிரி இடம் வேணும் இல்லையோ, பிருந்தாவனம் மாதிரி வேணும், அதுக்காக அதே மாதிரி கடிப்பொழியில் சோழ நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய தோட்டங்கள் சூழ்ந்திருக்கிற திருக்கண்ணபுரத்திலே வந்திருக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டர் அழகா ஒண்ணு சொல்லுவாராம், என்னன்னு கேட்டா, அப்படியே கன்று மேய்த்துக் கொண்டே பிருந்தாவனத்திலே போயிட்டு இருந்தவன், மாடு போன இடத்திலே அப்படியே போயிட்டு இருந்தவன், அங்க நடுவுல பார்த்தான்னா ரொம்ப ஆச்சரியமான கடி பொழிலோடு கூட ஒரு இடம் இருந்ததா, ஆக திருவாய்ப்பாடி மாதிரி இருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தானா, வந்தா திருக்கண்ணபுரமா, அதை விடுவதற்கு மனசு இல்லையாம், சரியான அங்கேயே ஒரு அர்ச்சாவதாரத்துல இருந்து விட்டானா அப்படின்னு அழகா சொல்லுவார். கடிப்பொழில் சோழ் கணபுரத்தன் கனியே என்றும், ஆனா கண்ணனே வந்து ஈடுபட்டு இருந்த இடம் அது கண்ணபுரமாச்சு. இது இப்ப பராசர பட்டர் இப்படி சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, அர்ச்சாவதாரத்திலையும் அந்த விபவாவதாரத்திலையும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அன்னைக்கு எப்படி கன்று மேய்த்து பிருந்தாவனத்தில் இருந்தானோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்மை ரட்சிப்பதற்காக திருக்கண்ணபுரத்திலே வந்து இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு மேலே இதுல கேள்வி கேட்கக்கூடாது, அன்னைக்கு பிருந்தாவனத்தில் மேய்ச்சவன் திருக்கண்ணபுரத்துக்கு வந்தானா சுவாமி அப்படின்னா, எப்படி அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, எல்லா பெருமாளும் ஒண்ணுதானே, அதனால அவனே இங்க வந்து இருக்கிறான் அப்படிங்கறது இதுலேயே சொல்றார் அப்படின்னு. ஸ்ரீ பராசர பட்டரும் திருவங்கையாழ்வார் மாதிரி என்னன்னு கேட்டான்னா, அர்ச்சாவதாரத்துக்கும் விபவ அவதாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன், எல்லாம் அன்னைக்கு நடந்த வைபவங்கள்ல இன்னைக்கும் நடக்கிறது அப்படி. நம்ம பார்த்தா விவாதத்தில் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கும், இன்னைக்கு பெருமாள் கோயில இருக்கான்னு சொல்லிட்டு இருப்போம், அதே பெருமாள் தான் இங்க அப்படியே இருக்காருங்கிறத நன்னா அனுபவிக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதனால கடி பொழில் சோழ் நல்ல வாசனையோடு கூடு பெருமாளுக்கு சர்வகந்தகான் பெயர், சகலம் சர்வகந்தைத்தி சாதரம் உத்வகந்தின்னு குருதாஸ்தீதியில சொல்ற, எம்பெருமானே சர்வகந்தா, அவனுக்கு போய் கந்தம் கூட்டும்படியாக திவ்ய தேசங்கள்ல தோட்டங்கள்லாம் இருக்கான். கடி பொழில் சோழ் கணபுரத்து என் கனியே என்றும், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் அவனை சொல்லும் போது இந்த நாயகியானவள் என் கனியே, எனக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அப்படின்னு சாதிக்கிற. ஏன்னா கனிங்கிறது தானே, ஒரு மரத்துல எத்தனை இருந்தாலும் அதுல பரம போக்கியமாக இருக்கிறது கனி தானே. அப்புறம் காயா இருந்தா என்ன, அதுக்கான பூவா இருந்து இலையா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும், கனி தானே நமக்கு வேண்டியது. அந்த மாதிரி எனக்கு கனியாக நான் அனுபவிக்கும்படியாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, வேற வேற சாதனம் வேற சாதனங்கள்லாம் செய்கிறவர்கள் இருக்கையோ, அப்படி இல்லாட்டா எம்பெருமானை பற்றி கொண்டு வேற பழங்கள்லாம் வேண்டுபவர்கள் இருக்கையோ, அவெல்லாம் எப்படின்னு கேட்டானா காய் மாதிரி, அவளுக்கெல்லாம் எம்பெருமான் காயை சாட்டு உடம்பு வளர்க்கணுங்கிற மாதிரி, காயை சாட்டு உடம்பு வளர்ப்பதற்கும் கனியை சாப்பிட்டு உடம்பு வளர்ப்பதற்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டானா, காய் நமக்கே தெரியும், காய் சாப்பிட்டா நல்ல சத்தன்னா இருக்கு அப்படின்னு அதுக்காக சாப்பிடறோம் அவ்வளவுதான். பழம் அப்படி இல்லை, பழங்கிறது போக்கியம் இல்லையோ, அது ரொம்ப மதுரமா இருக்கும் இல்லையோ. வாழை பழம் மாதிரி வாழைக்காய் இருக்குமா, இல்ல மாம்பழம் மாதிரி மாங்காய் இருக்குமா, இல்ல பலாப்பழம் மாதிரி பலாக்காய் இருக்குமா? பழம்னாலே மாதுரியம் வந்து சேர்ந்துரும், இனிமையா இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் வந்து உபாய தசையிலேயே இனிமையா இருக்கிறான் அப்படின்னா அது சரணாகதியில. ஏன்னா சரணாகதி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். மற்றவெல்லாம் உபாயம் பண்ணிட்டே இருப்பா, அதுக்கப்புறம் பழம் கிடைச்சா சரி கிடைச்சின்னு வச்சுன்னு போயிடுவா. பிரபன்னருக்கு பிரபத்தி பண்ணின சமயம் தரமே பிடித்து போக்கியமாய் இருக்கிறான்னு இங்க பிரகாசாமியில சாதிக்கிற பிரபத்தி பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு இவன் பழம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அதனால கடிபொழில் சூழல் கணபுரத்து என் கனியே என்றும், அதனால கனியேனா பரம போக்கியமாக இருக்கக்கூடியவனே. கனி இருப்ப காய் அப்படின்னு திருவிருத்தத்திலே ஆழ்வார் ஒண்ணு சொல்ற அப்படின்னு. பழம் இருக்க காய் எடுக்கிற மாதிரி இருக்கு, அது வேற விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். என் கனியே அப்படிங்கிற, என்னுடைய கனியே. ஏன்னா திருக்கண்ணபுரம் எம்பெருமானை சேவித்தவர்கள் எல்லாரும் கண்ணபுரம் ஒன்று உடையார்க்கு உடையானுக்கு உரியேன் அப்படின்னு சொல்லுவான். அடியேன் ஒருவருக்கு உரியேனோ அப்படின்னு திருக்கண்ணபுரம் பெருமானை சேவித்தவர்கள் அவனுக்கு உடனே தாசனாயிடுவார்கள். ஒருவருக்கு உரியனோ, நான் வேற யாருக்கு நான் உரியேன், அவருக்குதான் உரியவன், அவனுடைய தாசன் தானே அப்படின்னு சொல்வார்கள். அந்த மாதிரி அனுபவிக்கிறபடினாலே என் கனியே, என் சுவாமியாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு. கடிபொழில் சோழ் கணபுரத்து என் கனியே என்றும். பழம் அப்படிங்கிறது எம்பெருமான் சிருஷ்டியில காய் நாய் அதுக்கப்புறம் பழம்னு வைக்கிறதே எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தானே அதுல மதுர ரசத்தை கூட்டுகிறான். காய்க்கு இல்லாத ரசங்கள்லாம் பழத்துக்கு வருது இல்லையோ, பெருமான் தானே சிருஷ்டிக்கிறான், எல்லாம் எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தானே. அந்த மாதிரி எம்பெருமான் நீங்க திவ்ய கஷேத்திரங்கள்லயே கனியாக வந்திருக்கான்னா எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தானே வந்திருக்கான். அதனால என்ன அனுபவத்துக்காகவே வந்திருக்கிற கனியே அப்படின்னு. இல்லட்டா சிருஷ்டியில காய் மட்டும்தான் இருக்கு, பழம்னே ஒண்ணு இல்லைன்னு நினைச்சு பாருங்க. எல்லாம் காய் தான் இருக்கு, எல்லாரும் காய் தான் சாப்பிடணும், பழம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு இருந்தா அதனால ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா நமக்குதான் போகம் இருக்காது, எத்தனை சுவை இருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாத போயிடும். அந்த மாதிரிதான் எம்பெருமான் என்ன பண்றான், என்னை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கணும். அர்ச்சாவதாரமே கனியா பழம் அப்படின்னு மன்ற மர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும். மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தாய், கண்ணன் கூத்தாடும் போது மன்றுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கா. ஒன்னும் நார்ச்சந்தி ஜங்ஷன்ல நாலு இடம், நாலு கூடுகிற இடம் கொள்ளியோ, நாலு ரோடு கூடுகிற இடம், அந்த இடத்துல நின்று கூத்தாடுவோம். கூத்தாடுவர்கள்லாம் நடுவில் ஒரு இடத்துல நின்று கூத்தாடுவா, அப்ப ஊரோடு வந்து நின்று பார்ப்பார்கள். இது ஒரு வழக்கம், கூத்தாடிகள் அப்படின்னு சில பேர்லாம் உண்டு, இப்பெல்லாம் இல்ல வரலாம். சின்ன வயசுல நானே பாத்திருக்கேன், நிறைய பேர் கூத்தாடுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டாங்க, ஒரு ஜங்ஷன்ல வந்து நின்றுவான், அங்க கூத்தாடுவான், துணியை விரிப்பான், பைசா வாங்கிட்டு போவான், இதெல்லாம் சாதாரணம், வித்தை காட்டுவார்கள், அந்த மாதிரிலாம் உண்டு. அதே மாதிரி இந்த மன்று நார்ச்சந்தியில இருந்து அங்க வந்து கூத்தாடுகிறான் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மன்று அப்படின்னா நாலு பேர் சேர்ற இடத்துக்கு கூட மன்றுன்னு பெயரான். ஜனங்கள் பத்து பேர் சேர்ந்து நார்ச்சந்தியா இல்லாட்டா கூட ஜனங்கள் பத்து பேர் சேர்ந்து இருக்கிற இடம் அப்படின்னா அதுக்கு மன்று அப்படின்னு பெயரான். அப்போ அந்த இடத்துல வந்து கூத்தாடுகிறான் கண்ணன். நாலு பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் பாக்கிற மூலியம் ஏன்னா அவர்களுடைய மனசை எல்லாம் இவன் கவர வேணும் அப்படின்னு தானே வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அப்போ மன்று அமர, அமரனா பொருந்தும்படியாக அப்படின்னு அர்த்தம். அந்த நார்ச்சந்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி இல்லட்டானா அங்க கூடி கும்பலாக கூடியிருக்கிற ஜனங்கள் இவர்கள்லாம் இவன் கூத்தாடும் போது இதோட சேர்ந்து பொருந்தி இருக்காள். அப்படியே இவன் கூத்தாட்டை பார்த்த கூத்தை பார்த்த உடனே அவர்கள் தன்னை மறந்து இருக்கால் தங்கள் என்ன காரியத்தை விட்டுட்டு வந்தாலோ அதையெல்லாம் மறந்து போய் இதிலேயே ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆறாறு சொல்லி ஆடு மது கண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஊராறுகளில் ஆரோறுகளெல்லாம் மகிழ பறைகரங்க எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக பறையை விடுத்து கொண்டு அவன் வந்து சீரார் குடமிரண்டேந்தி செருந்தெருவே ஆறாண்ண சொல்லி ஆடு மது கண்டு இரண்டு குடம் நாலு குடம் குடங்கள் எடுத்து ஏற விட்டு அப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறான். எல்லாரும் இவனோடு பொருந்தி விட்டார்கள், எல்லாரும் தங்கள் காரியத்தை எல்லாம் மறந்து விட்டார்கள். அப்படி மன்று அமர ஜனங்கள் எல்லாரும் கும்பலாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே இவனோட பொருந்தி கடைசியில இவன் கூத்தாடி முடிஞ்சா கூட அவர்கள் இந்த இடத்த விட்டு போலையா, என்ன ஆச்சரியமாக இருந்தது, என்ன ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு அதே அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். மன்ற அமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் ஏன்னா அந்த அளவு ஈடுபாடு. எப்படின்னா பெருமாள் எழுந்தருளி பூக்க திருவீதி போல இருக்கான் அப்படின்னு அழகா ஒரு விஷயம் சொல்றேன். பெருமாள் புறப்பாடு ஆயிடுத்து, சேவிக்கத்துக்கு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறார்கள். பெருமாள் எழுந்திரளினார், ஆச்சரியமா சேவித்தார்கள். 10 நிமிஷம் சேவை சாயிச்சார், அப்புறம் எழுந்திரளி திரும்பி விட்டார் பெருமாள். ஆனா அங்க இருக்கலாம் திரும்பி போறதுக்கு மனசு இல்லாம அங்கேயே நின்றுட்டு இருக்காள். அந்த பெருமாள் அந்த திருக்கோடியில போற வரைக்கும் பாத்துட்டு இருப்பான். ஏன்னா நல்ல சேவை, பெருமாள் வேணா திரும்பி போயிட்டார். அப்ப நல்ல சேவை இருக்கிறபடினாலே பின்னாடி இந்த கோஷ்டி எல்லாம் சேவிச்சுட்டு இவர்கள் எல்லாம் சேவிச்சுட்டு அந்த பெருமாள் திருக்கோடியில போற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையை கூப்பிட்டு திரும்புவார்கள் இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் எழுந்த திருவீதி போல இருக்கான். கண்ணன் கூத்தாடின திரு இடங்கள் மன்று மண்டி போது மதில் திருவள்ளரணின்றாய் வரும் பெரியாழ்வார் பாட்டுல. இப்ப சாயங்கால வேலையை எடுத்து அங்கெல்லாம் போய் நிக்காதேங்கிறான் கண்ணனை, சின்ன குழந்தைய அம்மா. இப்ப இந்த இடத்துல மன்றில் நின்று நாலு சந்தியில நாலு பேர் நிக்கிற இடத்துல வந்து இவர்கள் எல்லாரையும் மனம் கவிழும்படியாக மன்று அமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டவன். அவர்கள் எல்லாம் இவன் கிட்டே சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னா இவனும் சந்தோஷப்படுறான். பொதுவா கூத்தாடுறவள எதுக்கு கூத்தாடுறா அப்படின்னா ஜனங்களை சந்தோஷப்படுத்துறவங்க தான் கூத்தாடுறா. இவா சந்தோஷம் மேஜிக் ஷோ எல்லாம் நிறைய இருக்கு இல்ல, சர்க்கஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தான் இந்த கூத்தாடுவாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஜனங்கள் சந்தோஷத்துக்காக இவா பண்ணிட்டு அவா பைசா வாங்கிட்டு போயிடுவா. இவா சந்தோஷப்படுவாளா அப்படின்னு கேட்டானா, அவளுக்கு என்ன சந்தோஷம், அவளுக்கு பொழைப்பு அது. ஆனா கண்ணனுக்கு இது பொழைப்பு இல்லை, இது சந்தோஷம் கண்ணனுக்கு. ஏன்னா இத்தனை பேர் சந்தோஷமாக அவர்களும் ஆடுகிறார்கள், அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். அதை கண்டு தான் சந்தோஷப்படுகிறான், ரொம்ப சந்தோஷப்படுகிறான். மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் என்ன கன்று மேய்த்து இனிது உகந்த அப்படின்னு சொல்ற மாதிரி மந்தமர கூத்தாடி இவன் மகிழ்ந்து நின்றான். அதுக்காகத்தானே அவதாரம் பண்ணிருதே. அப்போ உற்சவத்துல பெருமாள் இயல்னா பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம், திரு உகப்பு அந்த முகத்திலே தெரியும்படி இருக்கிறானோ அந்த மாதிரி. மண்டமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் பட திருவேங்கடம் மேயமைந்தா என்றும் இவன் கூத்தாடுவதே ஐஸ்வர்யம். அதாவது இதுல ஒரு கேள்வி கேட்கிற, கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யம் அது, அவன் மண்டமர கூத்தாடினான்னு சொல்றங்களே, கண்ணனுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கறத சொல்றதா? இதை எதை சொல்றது அப்படின்னா ஐஸ்வர்யம் சொல்றதுன்னு சொல்லலாம். ஐஸ்வர்யம் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஐஸ்வர்யம்னா பெரிய ராஜாவா இருந்து ஒரு பெரிய தேர்ல வந்து அப்படின்னா இருந்தாதானே ஐஸ்வர்யம். நான் நாலு பேரை ஜெயிச்சான்னா வீரியம் அர்த்தம். ஒரு பெரிய ராஜாவாக யானை மேல தேர்ல வேலை வந்தான் அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். இவன் இங்க இருக்கிற கூத்தாடின்னு இருந்தான் அப்படின்னா இது எப்படி ஐஸ்வர்யம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டான். அவ்வளவுதான் சொல்றது, ஐஸ்வர்யம் ரொம்ப அதிகமாயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவோம், அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்வாளாம். பிராமணர்களுக்கு நிறைய பைசா கட்சி கொடுத்தறான். நல்ல பிராமணர்கள், நல்ல வைதிகர்கள், வைஷ்ணவர்கள், இவளுக்கு நிறைய பைசா கிடைச்சா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா நேரம் யாகங்கள்லாம் பண்ணுவா, இல்ல நல்ல சத்விஷயங்கள்லாம் பாராயணங்கள்லாம் பண்ணுவா, அது செலவழிக்கணும் இல்லையோ, இல்ல கோயில உற்சவங்கள்லாம் பண்ணி இப்படி எல்லாம் செலவழிக்கலாம் அப்படின்னா. ஐஸ்வர்யம் நிறைய இருந்தா உடனே இன்னும் ஒரு நாலு வீடு கட்டி மேல உட்காந்துக்கலாங்கிறது கிடையாது. நல்லவாளுக்கு ஐஸ்வர்யம் வந்ததுன்னா அது நாலு பேரோட கூட நன்னா அனுபவிக்கணும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நாலு பேரோட கூட சத்விஷயத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணுமா. அங்கே விஷயம் நல்ல விஷயத்துல ஈடுபட்டவர்கள் லௌகீகர்கள் தான் கல்யோ, அவளுக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் நன்னா வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இன்னும் நன்னா அனுபவிக்கிறதுக்கு இன்னும் பெரிய இடமா பார்த்து ஹோட்டலா பார்த்து போகலாமா, இல்ல வேற ஏதாவது கேளிக்கைகள்லாம் அங்க அங்க போகலாமா அப்படின்னு அவளுக்கு எல்லாம் தோணும். இன்னும் ஒத்து ஒத்துக்கும் ஐஸ்வர்யம் வந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி அவர்கள் நடப்பார்கள் இல்லையா. கண்ணனுக்கு இப்ப ஐஸ்வர்யம் ரொம்ப நிறைய ஆயிருக்கான். ஏன்னா எல்லாருக்கும் ராஜாவா இருக்கானவன், சர்வேஸ்வரனா இருக்கான். அப்ப இந்த ஜனங்களுக்கும் தான் ஐஸ்வரன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருக்கான். அப்ப என்ன பண்ணானா இவாளோட கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவாளுக்கு எது சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை கொடுத்து அதனாலே அவன் சந்தோஷப்படுறான். எப்படியானால் நிறைய ஐஸ்வர்யம் சேர்ந்த கைங்கரி ஆர்த்திகள்லாம் கைங்கரியம் பண்ணி சந்தோஷப்படுற மாதிரி இவன் இது பண்ணி சந்தோஷப்படுகிறான் அப்படின்னா. அந்த மர கூத்தாடி மகிழ்ந்த என்றும் பட திருவேங்கடம் மேயமைந்தா என்றும் அடுத்து திருவேங்கடத்தை சாதிக்கிறார். ஏன்னு கேட்டான்னா இங்க மந்தமர கூத்தாடி மகிழ்ந்தவன் தான், அங்க திருவேங்கடம் முடியானும் அவனும் ஒரு நாற்சந்தியில நிக்கிற மாதிரி நடு சந்தியில நிக்கிறான். விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படின்னு மேல் லோகத்திலிருந்து வரவர்களும் கீழ்லோகத்தில் இருப்பவர்களும் ரெண்டு பேரும் திருமலைக்கு போய் சேவிக்கிறார்களா? ரெண்டு பேருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றபடினாலே ஒரு நடு சந்தியிலே நின்று கொண்டு எல்லாருக்கும் கருணை செய்யும்படியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இங்கேயாவது பரவாயில்ல, இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும், ஆனா நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி திருவேங்கட மலையிலே இருந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா வானவர் வானவருக்கோ உனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்டு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்னமேங்கிற வானவரான நித்தியசூரிகள் வானவர் கோவனோடும் நித்தியசூரிய நாயகனான சேனை முதலியாரோட கூட வந்து திருவேங்கடமலையில வந்து சேவிக்கிறார். அது நமக்கு தடங்குன்னமே, நம்முடைய மலை அப்படிங்கிற அந்த மாதிரியாக திருவேங்கடமலை அப்படிங்கிறது ஒரு நடுவிலே இருந்து கொண்டு கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோருக்கு மன்னோருக்கும் விண்ணோருக்கும் கண்ணாவான் தக்ஷகனாக இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான் அப்படின்னு, அதனால அந்த ரீதியிலே இருக்கக்கூடியது. வட திருவேங்கடம் மேய வைந்தா என்றும் அந்த திருவேங்கடத்திலே புரிந்து இருக்கக்கூடியவன் அன்றளவும் இன்றளவும் என்னென்னைக்கும் இருக்கக்கூடியவன் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடியவன் திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய காட்டில இருக்கக்கூடிய வேடர்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கக்கூடியவன் நித்தியசூரிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் பண்டிதர்களுக்கும் பாமரர்களுக்கும் எல்லாருக்கும் குலதெய்வமாக இருக்கக்கூடியவன். அதனாலே அதுவும் மைந்தா என்றும் ஆசீர்வான திவ்ய ரூபத்திலே திருமலையிலே நின்று தன் பருவத்தை ஆயிற்று கொள்ளை கொடுத்தது திருமலையில் தன்னுடைய திவ்யமான திவ்ய ரூபத்தை காண்பித்து எம்பெருமான் எல்லாரையும் கொள்ளை கொள்கிறான். மூலவருடைய திருமணி சேவிக்கிறதுக்கு தானே எல்லாரும் ஓடின்றது. அந்த வென்றசுரர் குலம் கலைந்த வேந்தே என்றும் அடுத்து ஸ்ரீ ராமாவதாரம். அசுரர்களை வென்று அவர்களுடைய குலத்தை எல்லாம் கலைந்தவன். இப்படியெல்லாம் கண்ணனை சொல்லும் போது நாயகிக்கு ஒரு சந்தேகம், ஏன் கண்ணன் வரலே? ஒருவேளை ஏதாவது பிரதிபந்தகம் தடை இருக்கா அப்படின்னா, அவன் அவனுடைய தடையை போக்குவான் மட்டுமல்ல என்னுடைய தடையும் போக்கக்கூடியவன். ஏன் எல்லாருடைய தடையும் போக்கக்கூடியவன் அவன் ஆயிற்று. அதுக்கு தடைகளை போக்குவான்ங்கிறதுக்கு நல்ல உதாரணம் ராமாவதாரம் தானே. கரதூஷணாதிகள் முதலான எத்தனை பேர் வந்தாலும் அந்த தடையெல்லாம் போக்கி சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருந்தான். இந்த மாதிரி ராவணன் முதலானவர்கள்லாம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அவர்களை சமூலமாக மூல சைன்யத்தோடு கூட மொத்தத்தோடையும் அவர்களை அழித்து சீதா பிராட்டியை சேர்ந்து வந்தானே. அப்படி இருக்கும் என்னை விட்டு இருப்பானா? அவனுக்கான தடை எனக்கான தடைன்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒழித்து விடுவான். அவனுக்கான தடைன்னு ஒண்ணு இருக்குமா? நான் இருக்காது, என்னுடைய பாபம் தான் எல்லாத்துக்கும் தடையா இருக்கும் அப்படின்னு. அதனால எம்பெருமான் பரம போக்கியனாக இருக்கான், கனியாக இருக்கிறாங்கலாம் இருக்கட்டும், ரக்ஷகனாக இருக்காங்கிறதெல்லாம் இருக்கட்டும், தடையை போக்குவனாக இருக்கான்ங்கிறது முக்கியம் இல்லையோ? அதனால ராமாவதாரத்தையும் சேர்த்து சொல்ற இங்க. வென்று அசுரர் குலம் கலைந்த வேந்தே என்றும், அசுரர்கள் குலத்தை மொத்தமாக கலைந்து அவர்களுடைய தலைவனான ராவணனை அழிய செய்த வேந்தே சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்ற வென்றசுரர் குலங்கலைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சூழ் திருநறையோர் நின்றா என்றும், அந்த ராமாவதார வைபவத்தோடு கூட எப்படி அங்கே அசுரர்களை எல்லாம் வென்று ஜானகி பிராட்டியோடு சேர்ந்து இருந்தானோ எம்பெருமான், அந்த மாதிரி இங்கே எல்லா தடைகளையும் போயிட்டு சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியாரோடு சேர்ந்து இருந்தா மாதிரியாக, ஏகதார ஏகபத்னி விரதத்தோடு இருந்தா மாதிரியாக, இங்கேயும் திருநறையூர் நின்ற நம்பியாக இருக்கக்கூடியவன் இந்த நாச்சியாரோடு கூட இங்கே சேர்ந்து இருக்கிறான்ங்கிற வைபவம் இந்த திவ்ய தேசத்துல இருக்கு. ஏன்னா பெண்ணாளும் தேசம் அப்படின்னு அழகாக சொல்வார்கள். பெண் ஆளக்கூடிய நாச்சியார் ஆளக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக இது இருக்கு. அந்த திவ்ய தேசத்துக்கு வந்து அவரோடு சேர்ந்து எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு. விரிபொழில் சோழ் திருநறையூர் நின்றாய் என்றும் அப்படின்னு பிராட்டியாரை தேடி தேடி அலைந்தவன் கருகில அந்த இடத்திலே வந்து திருநறையூரிலே வந்து பிராட்டியாரோடு சேர்ந்து இருக்கான். சீதா பிராட்டியை தேடி தேடி அலைந்து கருகில ராவணனை கொண்டு சீதா பிராட்டியாரோடு சேர்ந்த மாதிரி அப்படின்னு திருநறையூர் வைபவம் இருக்கான். அதாவது பிராட்டியாரானவர் திருப்பார்கடல்ல இருந்து எம்பெருமானை விட்டு பிரிந்து நேர மேதாவி மகரிஷின்னு ஒரு மகரிஷி அவர் இருக்கிற இடத்துல திருநறையூரில் வந்து இருக்கார். அப்ப எம்பெருமான் அங்கேயே தேடிக்கொண்டு தேடிக்கொண்டு வந்தவன் நேர திருநறையூருக்கு வந்து இந்த பிராட்டியாரை பார்த்து இங்கே இவளோடு சேர்ந்து இருக்க இவன் இந்த இடத்திலேயே இருக்கலாம் சொல்ல, பிராட்டியார் வசிக்கக்கூடிய இடத்திலேயே அவருடைய நாயகனாக மாப்பிள்ளையாக பெருமாள் அங்கே இடத்துல இருந்துருக்காராம். தன் ஊருக்கு அவரை கூட்டினு கொண்டு போகாமல் அவர் ஊரிலேயே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விதத்துல பிராட்டியாருக்கு சேஷனாக வச்சுக்கலாம் வேணும்னா. அந்த பாவத்தோடு கூட எம்பெருமான் அங்கே இருக்கிறான் அப்படின்றாரு இல்லையோ. அப்ப ராமாவதார வைபவம் அங்க எப்படி ஏக கிருஷ்ணாவதார மாதிரி கிடையாது, ஏகதார விரதம் ஏகபத்னி விரதம்ங்கிறது எவ்வளவு ஸ்பஷ்டமா தெரிஞ்சது. அந்த மாதிரிதான் திருநறையூர் நின்ற நம்பிக்கை வந்து ஏகபத்னி விரதம்ங்கிறது அவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியறதான் இல்லையோ. அதனால அதிலே ஈடுபட்டு பாடுகிறார் நறையூர் நின்ற நம்பி அப்படின்னு. அங்கே வந்து பெரிவழிச்சோர் திருநறையூர் நின்றாய் என்றும் அங்க வந்து நின்றாயே, அப்ப தேடி தேடி அறிந்தவன் கடைசியில இங்க வந்து தரித்து நின்றாயே, அந்த நிலை உனக்கு இருக்கிறதே, அப்ப அதே மாதிரி எனக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டாமா. துன்று குடல் கருநிறத்தன் துணியே என்றும் அழகான திருக்குடல், அதாவது திருமுடி திருக்குடல் கற்றை, துன்றுனா அடர்ந்தான் அர்த்தம், அடர்ந்த திருக்குடல் கற்றையையும் கருத்த திருமேனியும் உடையவனாய் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஆச்சரியமாக அந்த திருக்குறள் கற்றையிலே ஈடுபடுவார்கள். அதே மாதிரி அழகான திருக்குறளையும் அந்த திருக்குறளுக்கேற்ற திருவடிவையும் உடையவன், ரெண்டுமே கருப்பா இருக்கு. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ அப்படிங்கிற மாதிரி, நகரம் சேர்க்குழி இருபாடு இலங்கையாடங்கிற மாதிரி அங்கும் ராமாவதாரம் தான் நான் சொல்றேன். நம்பியுடைய திருக்குறள் நறையோ நின்ற நம்பியுடைய திருக்குறளும் இப்படிதான் இருக்கான். நறையோ நின்ற நம்பியுடைய திருவடிவு அதையும் இங்கே சொல்றார், ராமாவதார திருக்குறள் திருவடிவு அதையும் சொல்றார். துன்று குழல் காலமேகம் மாதிரியான ஒரு திருமேனியிலே ஆச்சரியமான திருக்குறளை, தோளு நான்குடை சிறுகுடல் கமலக்கண்கணி வாய் காலமேகத்தை என்று மற்றொன்றிலம் கதியே, பெருமாளே காலமேகம் அதுல தோளு நான்குடை சுரிகுழல் கமலக்கண் கனிவாய், சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காலமேகம் அப்படின்னு எப்படி இருக்குமாறோம், காலமேகம் காலமேகத்தினுடைய கனிவாய், அதுக்கு மேல கமலக்கண், அதுக்கு மேல சுரி குழல் எல்லாம் இருந்ததுன்னா, அப்ப அந்த காலமேகத்தை என்று மற்றொன்றிலம் கதியே, பிராட்டியை தேடி திரிகிற காலம் திருக்குழல் ஜடையாய் கிடந்தது கண்டவாறே வகிர்ந்து பேரின குழல்னு ஒரு விஷயம் சொல்ற. அதாவது பிராட்டியார எம்பெருமான் தேடும் போது எப்படி இருந்தான் கேட்டான்னா, அப்ப ஜடாமுடி தரிச்சுன்றதா காட்டுல இப்ப விரதத்துல இருந்தபடினால கண்டகாரண்யத்துல, அப்புறம் பிராட்டியாரை சேர்ந்தாச்சு ராவண சம்ஹாரம் ஆன உடனே நேரம் இங்க அயோத்திக்கு திரும்பி வந்தாச்சு பட்டாபிஷேகம் ஆனோம். அதுக்கு முன்னே ராமாயணத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் பட்டாபிஷேகம் ஆகணும்னா இவருடைய ஜடமுடை எல்லாம் நல்லா பிரிச்சு சரியாக்கி அழகான திருக்குறளை ஆக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணா அதுக்குன்னே சில பேர் இருக்காளாம், ஸ்மஸ்ரு வர்த்தகான்னு வரும் ராமாயணத்திலே வரும் இந்த விஷயம். பெருமாளுடைய திருக்குறள் இருக்கும் இல்லையோ, அது மொத்தமா ஆலம் பால் வச்சு ஜட்டையாக்கிட்டான், இருக்கா இடுத்து ஆனப்ப மறுபடியும் பழைய மாதிரி ஆக்க முடியுமா அப்படின்னா, ஆலம்பால் மாதிரி அதுக்கு ஒரு பால் இருக்கா தானே, அதுக்கு ஒரு பால் இருக்கு, இப்ப அதை எல்லாம் சேர்த்து வச்சு இதுக்காகனே சில பேர் இருக்காளாம் அங்க. அவரை எல்லாம் கூட்டு வச்சு பெருமாளுக்கும் லக்ஷ்மண பெருமாளுக்கும் பரதாழ்வானுக்கும் எல்லாருமே ஜட முடி தெரிச்சுட்டு இருக்காளே, எல்லாருக்கும் அந்த ஜட்டையெல்லாம் போக்கி அழகான சுரி குழல் அப்படின்னு, சுருண்டு இருக்கக்கூடிய குழல், துன்று குழல் அப்படின்னு இருக்கக்கூடிய குழல் குழல் இருக்கும்படி பண்ணார்களாம் அப்படின்னு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய நிலையை இங்க சொல்ல, சுரி குழல் துன்று குழல் கருநிறத்து என் துணையே என்றும், அப்படி இருக்கக்கூடிய என் துணையே அப்படின்னு, நீல குட்டில குந்தளம் அப்படின்னு, என் துணையே உன்னுடைய திருக்குழல் கற்றையிலே தானே நான் ஈடுபட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற, என் துணை அப்படிங்கறதுக்கும் ரெண்டு அர்த்தம், எனக்கு ரக்ஷகன் எனக்கு துணையாக ரக்ஷகனாக இருப்பவன், பொதுவாக கன்றுமைத்து இனி துகந்தவன் எல்லாருக்கும் ரக்ஷகன், எனக்கு விசேஷமான ரக்ஷகன் ஒரு அர்த்தம், இன்னொன்னு எனக்கு துணைவனாக இருக்க வேணும் அப்படிங்கிற அர்த்தத்திலையும், எனக்கு துணைவனாக இருக்கக்கூடியவனே எனக்கு பிராபியமாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்கு. துன்று குடல் கருநிறத்து என் துணி என்றும், சங்கீதத்துல அழகா ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, பாடுகிறார்கள். குரு கோபிகா ஸ்திரியானவள் அவள் பாடுகிற ஒரு ஸ்லோகம் உண்டு. பதிதாம் கிம் நாம ஆலம்பசேன்னு ஒரு ஸ்லோகம் மொத்தம் சொல்றேன், பின்னாடி பெரிய ஸ்லோகம் இது. பதிதாம் கிம் நாம ஆலம்பசேன் அப்படின்னு, பதிதாம்னா கீழே விழுந்துட்டாள் அவள். அப்போ பதிதாம் கிம் நாம ஆலம்பசேன், கண்ணா நான் பதிதா, நான் கீழே விழுந்துட்டேனே, ஏன் என்னை நீ கை தூக்கி விட மாட்டேங்கிறாய், என்னை கைப்பிடிக்க வேணாமா, கை கொடுத்து என்னை தூக்க வேண்டாமா அப்படின்னு. தேவைவ ஸ்கலிதாஸ்மிநாத பதிதாம் கிண்ணாமலம்பசே திருஷ்டியா அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பம். திருஷ்டியா கேசவ கோபராக கிருதையா கிஞ்சின்ன திருஷ்டம் மையா தேனைவ ஸ்கலிதாஸ்மிநாத பதிதாம் கிண்ணாமலம்பசே அப்படின்னு வரும். இந்த இடத்துல ரெண்டு அர்த்தத்துல சொல்ற, பதிதாம்னா கீழே விழுந்த என்னை ஏன் நீ கை கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். இன்னொன்னு பதிதானா ஏன் நீ பதியாக ஆகவில்லை, எனக்கு பதியாக நீ ஆகணும் இல்லையோ, அந்த அந்த பதிபாவம் பதிபாவத்தை என்ன எடுக்கவில்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் ரெண்டு அர்த்தத்துல வருதுன்னு வச்சிருக்கேன். துணை முலை மேல் துளி சோர சோகின்றாளே, இப்படி சொல்ல சொல்ல சொல்ல மேலும் மேலும் அவளுக்கு துக்கம் அதிகமாக அதிகமாக அவள் கண்ணீர் ஜலமெல்லாம் பெருக அவள் அப்படியே சோர்ந்து போகிறாள் அப்படின்னு அர்த்தம். துணை முலை மேல் பரஸ்பரம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறபடினாலே, ஒன்றுக்கொன்று துணையாக இவை இருக்கிறபடினாலே, இரண்டாக இருக்கிறபடினாலே, துணை முலை மேல் துளி சோர சோகின்றாளே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இவளுக்கு கண்ணனை பிரிந்த நிலையிலே இவளுக்கு ஒரே துணையாக அவளுடைய திருமார்பு தான் இருக்கான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா மனசளவுல கண்ணன் இருந்தா கூட உடம்பளவுல கண்ணன் பக்கத்திலேயே இல்லை, கண்ணால பார்க்க முடியல. அப்ப எதுவுமே துணை இல்லாமல் இருக்கும் பொழுது இவை துணையாக இருக்கான். எப்படின்னு கேட்டான்னா போகோபகரணம் இரே அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா இது இருக்கிறபடியினாலே கண்ணன் நம்மோடு சேர்ந்து வருவான்னு அர்த்தம். அதாவது பெருமாளுக்கு ஆராதனம் பண்றோம், சந்தோஷம் எப்போ வரும்னு கேட்டா, ஆராதனத்துக்கான வஸ்து எல்லாம் கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, நல்ல துளசி, நல்ல புஷ்பம், நல்ல சந்தனம் எல்லாம் வந்துருத்தனா, அப்ப அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆக இன்னைக்கு என்ன ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணனோடு சேர்ந்து இருப்பதற்காக அதற்கு ஏற்றதான சௌந்தர்யாதி வைபவங்களோடு கூட இருக்கிறபடினாலே அதை துணை முலையாக வைத்திருக்கிறாளாம் அவள், கண்ணனுக்கு ஏற்றதாக இருக்கிறபடியினாலே அப்படின்னு அர்த்தம். துணை முலை மேல் துளி சோர சோரிகின்றாளே அப்படியா, அவன் உபேட்சகனாக இருந்தாலும் அவனை விட்டு தான் இருக்க முடியாது என்கிற நிலையை பிரகாசிக்கும்படியாக இவள் அழுது கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். கன்றுமேத்தே நிதுகந்த காலா என்றும் கடிப்பொழில் சோழ் கணபுரத்தன் கனியே என்றும் மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தா என்றும் வட திருவேங்கடம் மேயமைந்தா என்றும் வென்ற சுரர் குலங்கலைந்த வேந்தே என்றும் வெறிபொழில் சோழ் திருநறையூர் நின்றா என்றும் துன்றுகுழல் கருநிறத்து என் துணையே என்றும் துணை முலை மேல் துளி சோர சோறுகின்றாளே. அப்படியும் நாயகியானவர் பாடக்கூடிய அடுத்த பாசுரம், நாயகி இல்ல நாயகனுடைய திருத்தாயார் பாடுகிறார். அங்கேயும் நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே என்பதாக வரப்போகிறது. நம் அடுத்த வாரம் பார்க்க போறோம். அத ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.